நண்பர்களுக்கு வணக்கம். ஞானப்பிரகாசம். நான் ஒரு இந்த பதிவு போட்டதினுடைய காரணம் போட வேணான்னு தான் இருந்தேன். இந்த பதிவு போட்டதினுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உண்மையான புரிதல் வந்து உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அதாவது, மனிதனுக்கு இயற்கையாக கிடைக்க வேண்டிய சுகங்கள் ஒரு தொழில் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இயற்கை ரீதியாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் கிடைக்க வேண்டிய ஒரு உன்னதமான தொழில் வந்து வேளாண்மை. சரிங்களா? எப்போ வந்து ஒரு மனிதன், ஒரு தொழில் செய்கிற ஒரு மனிதன், அதனுடைய மூலப்பொருள்களுக்காக யாரையோ சார்ந்து இருக்கிறானோ, இனி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, வேறொருத்தரை சார்ந்து இருந்தீங்கனாலே நீங்கள் வந்து அவங்களுக்கு அடிமை தான், அல்லது அவங்க கேட்குற விலையை கொடுக்கணும். அந்த மாதிரி எந்த யாரையும் சார்ந்து இல்லாமல் உலகத்தில் இருந்த ஒரே ஒரு தொழில் வந்து வேளாண்மை தான். இந்த வேளாண்மையை தான் சார்ந்து உலகமே இருந்தது. ஏன்னா இந்த உண்மையான, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, தமிழர் வேளாண்மை முறை அப்படின்னு சொல்லியிருக்கேன். தமிழர் வேளாண்மை முறைங்கிறது பூமியை மற்றும் பிரபஞ்சத்தை ஐந்தாக பிரித்த தமிழர்கள், பூமியை ஐந்தாக பிரித்த தமிழர்கள், அதை பிரபஞ்சத்திலிருந்து, அதாவது நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் அப்படின்னு இருக்கிற பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களை ஐந்தாக பிரித்த தமிழர்கள், நிலத்தை ஐந்து வகையாக பிரித்தார்கள். இதில் எது எது அதிகமாக இருக்குது, சில இடங்களில் தீயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், சில இடத்துல நீரினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், இதே போல் வெவ்வேறு விதமான கலவைகளில் நம்முடைய நிலத்தை பிரித்து அதில் வந்து செயற்கையாக ஒன்றே ஒன்று ஏற்படுத்தி, மருதங்கிற ஒன்று ஏற்படுத்தி, அந்த மருதத்தின் வாயிலாக மற்ற பூமியை வந்து கட்டமைத்தார்கள் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இதில் பிரச்சனை என்னென்னா, வேளாண்மையை சார்ந்து தான் எல்லா உயிரினங்களும் இருந்தது. அதில் மருதங்கிறது தான் செயற்கையானது. இந்த செயற்கை தான் மிக உயர்ந்த உன்னதமான பண்புகளை கொண்டிருந்தது. நன்செய் என்பது தான் நன்மையை செய்து கொண்டிரு, நன்மையை செய்து கொண்டிரு அப்படிங்கிறது, நன்மை செய் அப்படிங்கிறதுலேருந்து மாறி நன்செய்னு மாறி, அதுதான் நல்லது மட்டுமே செய் அப்படிங்கிற பொருளிலிருந்து மறுபடியும் அறிவி நஞ்சை அப்படின்னு ஆச்சு. மிக அதிகமான நீர் கட்டமைப்பை உடைய ஒன்று நம்ம வந்து மிக முக்கியமாக உணவுப் பொருளாக கையில் எடுத்தோம். ஏன்னா நம்ம உடம்புலையும் 80% தண்ணீர், இந்த தண்ணீர் ஒவ்வொரு நாளும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகணும், மறுசுழற்சி செய்யப்பட வேண்டும். இது மாதிரி மிக அதிகமான அளவில் நீரை மறுசுழற்சி செய்கின்ற ஒரு பொருளை செயற்கையாக உருவாக்கினார்கள். அது வந்து நெல். நெல் தண்ணியை உறிஞ்சி ஆவியாக்குறது மாதிரி உலகத்தில் வேறு எந்த தாவரமும் அவ்வளோ நீரை வந்து நீர்லேயே நின்று நீரை வெளியேற்றி ஆவியாக்கி உற்பத்தி பண்ணப்படுறதே இல்லை. அது அப்புறம் உணவாக சமைக்கப்படும் போதும் மறுபடியும் தண்ணியிலேயே நீர் ஆவியாக்குற வேலையவே அது செய்யுது. அதனால் மனித உடலோடு மிக அற்புதமாக ஒத்துப்போகின்ற ஒரு மிக முக்கியமான உணவு அரிசி. இப்போ அரிசி மாதிரி உற்பத்தி பண்ணுறாங்க. எப்படி வந்து கோழி மாதிரி ஒரு பிராய்லரை உற்பத்தி பண்ணுறாங்களோ, பிராய்லர் கோழியை உற்பத்தி பண்ணுறாங்களோ, அது மாதிரி. அது கோழி இல்லை, கோழி மாதிரி அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு முட்டை விட தெரியாது, அதுக்கு குஞ்சு பொறிக்க தெரியாது, குஞ்சை இழுத்து முட்டையை இழுத்து அடகாக்க தெரியாது, சேவலோட சேர தெரியாது. அந்த பிராய்லர் கோழி முட்டை உள்ள கருவே இருக்காது, உயிரே இருக்காது. ரெண்டாவது, அதுக்கு வந்து குஞ்சை மேய்க்க கற்றுக் கொடுக்க தெரியாது, குஞ்சுக்கு பாதுகாப்பு உணர்வு சொல்லிக் கொடுக்க தெரியாது, குஞ்சுக்கு எப்படி மேய்க்கணும்னு சொல்லிக் கொடுக்க தெரியாது, குஞ்சை வந்து பருந்துகள்லேருந்து காப்பாற்ற தெரியாது, குஞ்சுகள் வளர்த்த பிறகு அதை தனியாக மேய விட்டு இது பாதுகாக்கவும் தெரியாது, அதுக்கு எதுவுமே தெரியாது. கோழி மாதிரி அவ்வளோதான். அதுக்கு என்ன, இவனே அதுக்கு வந்து தாயாக இருக்கணும், இவனே அதுக்கு உணவு ஊட்டணும், இவனே அதுக்கு வேண்டிய சத்து உணவுலாம் எடுத்துக்கணும். கோழி சத்து உணவுலாம் கேட்டதே இல்லை, வளர்க்குறவனை சார்ந்து இருந்ததே இல்லை. முழு சுதந்திரமாக இருக்கும் கோழி வளர்த்தவன். தமிழ்நாட்டு கோழியை வளர்க்குறவன் வந்து, இயற்கையாக கோழி வளர்க்குறவன் வந்து முழு சுதந்திரமானவனாக இருப்பான். இது கோழி மாதிரி செய்கிறது. அது மாதிரி அரிசி மாதிரி ஒன்றை செய்கிறாங்க, அது அரிசி கிடையாது. நெல்லெனப்படுவது நீருடை நிலனே அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. நீர் நிறைந்த நெல்வயல்கள், ஏற்கனவே நம்ம இளங்கோவர் நிறைய பதிவு போட்டிருக்காரு. சேல்கள் துள்ளி விளையாடுகின்ற கழனிகள், இப்போ எவ்வளோ தண்ணி இருந்தால் சேல்கள் துள்ளி விளையாடும், அந்த மாதிரி இருக்கிற நெல்வயல்களில் விளையிற தானியம்தான் முழுமையான அரிசி அப்படிங்கிறத நினைவுக்கு கொண்டு வாங்க. அதுக்கு பருவகாலங்களை சார்ந்திருந்தாங்க நம்முடைய முன்னோர்கள். அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொன்னாங்க, நெல்லுக்கு நீரை கட்டு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தண்ணீரே இல்லாமல் நெல்லை விளைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற உத்தி எங்கே கொண்டு போகுதுன்னா, உங்களுக்கு நீர் தேவையில்லைங்கிற இடத்துக்கு நோக்கி கொண்டு போகிறாங்க. நீர் இல்லாமலே நிறைய விளைய வைக்க முடியும்னு கற்றுக் கொடுத்தாக்கா நீங்கள் நீரை பற்றி கவலைப்படவே மாட்டீங்க. ஆனால் பூமியில் நீர் அத்து போகும்போது உங்களுடைய சூழ்நிலை என்னவாக இருக்குன்னு பாருங்கள். மேல்நாட்டு தொழில்நுட்பத்தை நான் மதிக்காமல் இல்லை, சொட்டு நீர் பாசனத்தை சிறப்பு இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் மிக அதிகமான நீர் உங்களுக்கு தேவைப்படும் போது, நீரின் தேவைப்படும் போது, நீரே இல்லாமல் வாழ பழகின பிறகு நீர் தேவை வரும்பொழுது நீரை உற்பத்தி செய்யும் வித்தையை நீங்கள் யாரிடம் கற்றுக்கொள்வீர்கள், எங்கு சென்று கற்றுக்கொள்வீர்கள்? இது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இதை விட இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா, அடுத்த பதிவுக்கு வரேன்.